பாச்சா பாச்சா ஆசை வந்தாச்சா, காச்சா மூச்சா காதல் வந்தாச்சா, ஏய் ஆச்சா பாச்சா ஆசை வந்தாச்சா, காச்சா மூச்சா காதல் வந்தாச்சா, காத்தோடு பூங்கொத்து கை கோத்து பேசும், மாறாப்பு போட்டாடும் மத்தாப்பு வேகம், பார்த்து என் சகப்பு மல்லி நேற்று வளர்ச்சி சேர்த்து நான் வாடி எடுத்து காதல்